ஆச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சமிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மே புபூயசே ஸ்ரீ சமஸ்திதிதான வியசனம் ஹரே அங்கீகாரி விராலோகை சார்த்தயந்தியை கிருத்தோஞ்சலி. நம்ம இப்போ 57வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஔதாரிய காருணிகதாஸ்ரிதவத்சலத்வ பூர்வேஷு சர்வம் அதிசாயிதம் அத்ர மாதா ஸ்ரீரங்க தாமி யது தான்யதுதாரந்தி சீதாவதார முகம் ஏததமுஷ்ய யோக்யா. அதாவது ஒரு விதமாக தாயாருடைய மங்கள குணங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டியினுடைய பெருமாளுடைய சிருஷ்டியில் அவளுடைய பங்கு ஏற்படுகின்றதையும் பெருமாளுக்கு எப்படி ஆஸ்வாசனப்படுத்துகிறாள், பெருமாளுக்கு எப்படி அவள் அனுகூலமாக இருக்கிறாள் என்ற விஷயங்களை எல்லாம் விதவிதமாக சாதித்த பட்டர் ஒரு மாதிரியாக முடிக்கும் தருவாயில் உள்ளார் ஸ்தோத்திரத்தை. அது இப்போ ஸ்ரீரங்கத்துல என்ன விசேஷம் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ரீரங்கத்துல தாயாருடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு சில விசேஷங்களை சொல்லணும்ன்றதுக்காக சொல்ற. அதுல ஔதாரியம் காருணிகத்தை என்ற கருணை தயை ஆஸ்திதாளத்துல வாத்சல்யம் இப்படிப்பட்ட அநேக குணங்கள் இருக்கிறதே இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒன்றை காட்டிலும் ஒன்று உயர்த்தியாகவே தெரிகின்றன என்று சாமான்யமாக சொல்லிவிட்டு எந்த குணத்தை நாம் முசத்தியாக சொல்ல வேண்டும் என்று புரிஞ்சதே இல்லாதபடி எல்லா குணங்களும் ஒன்றை ஒன்று நேரெடுத்து பார்த்தால் ஒன்றை ஒன்று ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் ஒவ்வொன்றும் உயர்ந்தவைகளாகவே தோன்றுகின்றன என்பதை முதல் இரண்டு வாக்கியங்களால் சாதிக்கிறார். ஔதாரிய காருணிகதாஸ்ரிதவத்சலத்வ பூர்வேஷு இவை முதலான எண்ணற்ற குணகணங்களில் சர்வமதிசாயித்தமற்ற இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொன்றுமே அத்தியாயிதம் அதிசயமாக தோன்றக்கூடிய அளவிற்கு உள்ளது. இப்போ அத்திர அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தத்துல அத்திரன்னு இருக்குனாக்க ஸ்ரீரங்காட்சியாராக எந்த ஒரு அர்ச்சா திருமேனியில தயார் இருந்திருக்காரோ இந்த அர்ச்சா திருமேனியில இத்தனை குணங்களும் ஒன்னோடு ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு நான் ஒன்று நான் தான் உயர்ந்தது நான்தான் உயர்ந்தது என்று இருக்கின்றன என்று சொல்வதற்காக அந்த அகமதாமிக்காசித்தே சம்பந்தவுக்காக எப்படி பார்த்திருப்பார். ஒவ்வொரு சம்பத்தி ஒவ்வொரு விஷயத்துடைய தாயாருடைய சம்பத்தி அகமதாமிக்கையா சாதிக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல ஔதாரிய கார்த்திக தாசிதான அநேக குணங்கள் ஒவ்வொன்றும் அதிசாயித்த மற்ற மாற்றமாக ஒவ்வொரு குணமே ஒன்னோட அதிசாயித்தமா இருக்கு. அதிசாயத்துக்கு அது உயர்ந்தது போலத்தோம் அடுத்த குணத்தை எடுத்து வந்தா அத்தாட்சி போலத்தோம் இதே குணத்தை எடுத்து நோக்க போனால் அத்தாட்சி குணமோ தயாருடைய சீக்கிரத்தை தோன்ற மனதிற்கு ஒவ்வொன்றுமே அதிசாயித்தமாக இந்த திருமணிக்கு தோற்றமளிக்கின்றன. அந்த மாதிரி சேவிக்கதான் முடியும். தாயாரை எப்படி சேவிக்கணும்னே சொல்லித்தர இத்தனை குணங்களும் ஒன்றோடு ஒன்று போட்டிக் கொண்டு தான் உயர்ந்ததாக தெரிகின்ற அளவிற்கு அவருக்கு எப்படி திவ்ய தரிசனமானது தாயாருடைய கிருமையினால கிடைக்கிறதோ அந்த மாதிரி நமக்கும் கிடைச்சதுனால்தான் அதை புரிஞ்சுக்க முடியலே தவிர இல்லைன்னா நம்ம சொல்றதை கேட்டு சொல்லிட்டு இருக்கலாம். கிளிப்பே மாதிரி அதை அனுமதிக்கணும்னா நம்ம ஸ்ரீரங்கத்துல போயிட்டு இந்த இந்த உணர்வோடு நம்ம பெரும் தாயார சேமிச்சோன்னா வெள்ளிக்கிழமை எப்படினாலும் திறக்காத கோவில் திறக்கிறது போய் தாராளமா சாயங்காலம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கும். இன்னைக்கு அதே மாதிரி சேவிக்கணும். உங்க எல்லாரையும் நினைச்சுட்டு சேவிக்கிறேன். ஔதாரிய காரணிகதா ஆஸ்தித வச்சலத்துவம் முதலிய இவை முதலான எண்ணற்ற குணங்கள் அதிசாயிதம் போட்டி கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு நானும் உயர்ந்தவன் என்று சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு உயர்ந்தது என்று சாதித்துவிட்டு இதன் தவிர இதெல்லாம் வந்து விஜய் பூஜை இருக்கிற தாயாருக்கும் இருக்கிற குணங்கள் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க நளினி மாமி, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சுவாமிக்கு சொல்றது கேட்கவே இல்ல. இந்த நிவேதனமேனியானது அந்த அளவுக்கு குணநலங்களை எடுத்து காட்டுவதற்கு உள்ளன என்று தாற்பயம். இது இந்த திவேத்திரமேனி எப்படின் இருக்கின்ற உயர் நலன்களை ஸ்பஷ்டமாக காண்பிக்கும் கண்ணாடி போன்று விளங்கக்கூடிய திருமேனி. இதுக்கு வேற கண்ணாடி தர வேண்டாம். திருமேனியே ஸ்பஷ்டமாக எல்லா குணங்களையும் உணர்த்துகின்றன. இப்படி தேவைக்கு தெரிஞ்சுக்கணுமே நம்ம தயாரே. அது ஸ்ரீரங்க காமி எடுத்த அந்நதுதாரம் தி சீதாவதார முகம் என்ற முக்கிய யோகியா. அதாவது இன்னொரு விசேஷமான விஷயத்தை சாதிக்க போறாரு. இவ சாதாரணமாக எல்லா குணங்களும் திகச்சமேனியில் தெரிகின்றன என்று சொல்லிவிட்டு மேலும் உதன சொன்ன அர்த்தம் இந்த இடத்துல உதன அசவான ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல உதன மேலும் அது மட்டுமன்றி இவ்வளவு குணங்களும் திருமை திகச்சமேனியில் நான் முந்தி நீ முந்தி என்று வெளிப்படுவதற்கு கூட அத்துடன் அந்நிய சீதாவதார முகமுதாக ரந்தி இந்த அர்ச்சா திருமேனியை தவிர அந்நிய ஏதோ ஒரு சீதா பிராட்டியாக அவதரித்தால் இந்த ரங்கநாயகி தாயார் முதலான விஷயங்களை இதிகாச புராணங்களைக் கொண்டு பெரியவர்கள் எப்படி உணர்த்துகிறார்களோ அவைகள் அந்த சீதாவதாரம் முதலியவைகள் என்னடானால் அமுஷ்ய யோகியா. இந்த அர்ச்சன் திருமேனியில தாயார் ஏழ்றதுக்கு முன்ன எடுக்க ஒரு எண்ணத்தை அது அதுக்கு முன்ன தான் பழக்கப்படுத்திக் கொண்டதுதான் சீதா திருமேனி எல்லாம் சீதையாகவும் ருக்மிணியாகவும் வெவ்வேறு அவதாரங்களில் தாயார் கூடவே பிறந்து எண்ணப்பட்டார்னா தான் ரங்கநாயகி தாயாராக அவதரிக்கும் போது எல்லா குணங்களுடனும் விளக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட பயிற்சிகள் தான் சீதா அவதாரம் இத்தியாதி முதலானவைகள் என்றும் இது வந்து பட்டரே சாதிக்கிற யுக்தி. இது தவிர சீதாவதாரம் இத்தியாதி விபவாவதாரங்கள்லாம் இருக்கே, அந்த விபவாவதாரங்கள்லாம் என்னதுன்னா விபவாவதாரங்கள்லாம் இந்த ஸ்ரீதாச்சியாரான அர்ச்சா திருமேனியை ஏற்றுக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் தான் அப்படின்னு சொன்ன சாட்சாத்தாக தாயாரே இங்க எழுதிருந்த சமயங்கள்லாம் கூட சீதா ருக்மிணி இத்தியாதி ரூபத்துல எழுதிருந்ததெல்லாம் கூட பயிற்சிகள் தான். அப்படின்னா பயிற்சியை காட்டிலும் அது எங்க பிரதர்சனமோ அந்த இடத்துல இன்னும் அழகாக இருக்கும். சாதாரணமாகவே அதுக்கான பயிற்சி எடுக்கிறவன காட்டுல எக்ஸாக்டா அது எப்ப எக்ஸிபிட் பண்றாலும் அப்படின்னா அதிகமான அழகு தானே இருக்கும். அதாவது சந்தேகமே இல்லை. அதனால சீதாவதாரம் பயிற்சி தான் என்றால் இந்த சிறகாட்சியாருடைய திகேந்திரமேனி எப்படி நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்று நானே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இந்த ஸ்லோகத்தில் எப்படி சாதிக்கிறாருன்னா அவதாரிய காரணிகதா ஆசித வத்தலத்துவம் முதலான அநேக குணங்களில் சர்வம் ஒவ்வொன்றும் அத்த இந்த ஸ்ரீரங்கன் ஆட்சியாராக ஏற்றுக்கிற இந்த திகேந்திரமேனியில் ஹே மாதா அதிகாரிதம் உயர்ந்ததாகவே தோன்றுகிறது. ஒன்றை ஒன்று உயர்ந்ததாகவே, ஒன்றை காட்டிலும் ஒன்று மற்றொன்று உயர்ந்ததாக தெரிகிறது. இது மூணாக சொல்லிருக்கிறேன். மூணு குணங்கள் நினைச்சக்கூடாது, எல்லா குணங்களும் தந்தோம். இவை முதலான பூர்வேஷம்னு சொல்லுகிறார் பகவான். பூர்வேஷம் குணேஷோ குண ததிஷம் குண கிராமங்களில் குணத்தினுடைய சமூகங்களில் சர்ப்பம் ஒவ்வொன்றும் அத்த இந்த தாயாருடைய விஷயத்தில் அஸ்திபாட்சம் ஒன்றுக்கு ஒன்று மேலாக விளக்கிறது. ஜெகத்தாரணத்தும் தெரியும்னா ஜெகத்தாரணத்தும் தெரியும். ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்கும் இவள் தான் காரணம் இருந்திருக்க முடியும். தெரியறதா தெரியுது. இன்னும் மத்த ஔதாரியம் தெரியறதா தெரியுது. எங்க தெரியறது நீங்க தான் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். வாசனவர்தான் நெய் நெய் குத்திருக்காளா இல்லையா நம்ம அல்வா வாங்கிச்சு கண்டுபிடிக்கணுமே. இதெல்லாம் நம்ம திங்க திருமேனியில கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கத்துக்க வேண்டாமா? அதெல்லாம் தான் இங்க மக்கள் சாதிக்கிறார். இத்தனை குணங்களும் திங்க திருமேனியில் நான் உண்டு உண்டு என்று அவருக்கு தோன்றுகிறது. நமக்கும் தோணும் தயாரதான் பிரார்த்திக்கும். ஸ்ரீரங்கி எதுக்கு அங்கே உதாவதி சீதாவதான் நமக்கு அத்த மாதா அதிசாயித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர முதலிய மைகளை முதலிய தாயாருடைய அவதாரங்களை இதிகாச புராணங்களை கொண்டு சான்றோர்கள் நிரூபிக்கிறார்களோ அவைகள் அந்த சீதாவதாரம் இத்தியாதி அங்க பண்ண லீலைகள் எல்லாம் அமுஷ்யோக்கியம். இப்போ அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரங்கநாயகி தாயாராக தான் அவதரிப்பதற்கு முன்பு எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் தான் அந்த சீதாவதாரம் முதலியவைகள் என்றால், சீதையாக எங்கள் இருக்கும் போது ராட்சசிகளை ரட்சித்த விதமும், சீதையாக இருந்த போது ராவணனுடன் பேசின பேச்சும், நேர மைத்ரி பவத்து தே என்று சொன்ன வார்த்தைகளும், இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் அவள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் என்றால் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் எவ்வளவு சிறப்பாக விளங்குகிறாள் அவள். நமக்கு நாம் எதை கேட்டாலும் கொடுப்பாள் அல்லவோ. இத்தியாதி குணங்கள் சீதை சீதாவதார சமயத்தில் சீதை எப்படி நடந்து கொண்டாளோ அவ்வளவும் பயிற்சி என்றால் அவ்வளவும் அவள் அதற்காக எடுத்துக்கொண்ட தகுதியே தகுதி தன்னை தான் சிறங்கராட்சியாராஜ்யமேற்கு நடக்கும் போது என்னென்ன மாதிரி இருக்கிறதற்கு எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் தான் என்றால் சன்னியாசியார் இன்னும் அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறார் என்று தாத்பரியம். நம்மளுக்கு வித்தியாசம் வரணும் மனசுல அப்படின்னு ஓரளவு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். ஔதாரிய காரணிகதா சிதவத்தலத்வ பூர்வேஷு சர்வமதி சாயித மத்ரமதா அவருடைய அவதாரங்களை பற்றி சொல்லுகிறார்களோ, அவருடைய திவ்ய சரித்திரத்தை பற்றி இதிகாச புராணாதிகளில் பறக்க பேசப்பட்டுள்ளதோ அவ்வளவு குணங்களும் அவள் தான் பயிற்சி எடுத்து அதன் மூலமாக தேர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற குணநலன்களை பெற்று அதற்கு அப்புறம் ஸ்ரீரங்கதாமி மோதசே எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அங்கங்க செலக்ட் பண்ணிடுவான், அங்கங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே உலக அழகியாவே ஆக்குவா லோகத்துல. அந்த மாதிரி யூனிவர்சல் அழகி யாருன்னா தாயார் தான் எல்லா வருஷம். மற்றதெல்லாம் சும்மா போனா போறதுன்னு ஐயோ பாவம் கொடுக்குறா இருக்கு லோகத்துல. வசுதா யாருக்குடா யூனிவர்சல் அழகின்னு யாரடா சொல்லணும்னா தாயாரை தான் சொல்லணும். அவள் எடுத்த பயிற்சி தான் சீதாவட்ட ஆரம்பத்தம்ல. இப்ப நான் அப்படி புரியுது விதவிதமான அவதாரங்கள்ல தான் பயிற்சி எடுத்துக்கொண்டு, ஏன்னா இப்ப சாதாரணமா உலக அழைச்சி போட்டு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறான். அந்த மாதிரி லோகத்திலேயே ரங்கநாயகி தாயார் தான் வசதினு சொல்ற அளவுக்கு ஒரு பயிற்சி எடுத்தது எங்கனால சீதாவதாரம் முதலான சொல்றதுல தாத்திரி பற்றி எவ்வளவு அழகா விஷயத்தை சாதிக்கிறாருன்னா, இன்னைக்கு தாயார செஞ்சா எவ்வளவு ஒன்றோ மனசுல வச்சுட்டு தேவைங்க மாதிரி ரொம்ப அழகா இருக்கு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். எல்லாரும் அந்த சீதாயா அவதரிச்சவள் தான் இவள்னு சொன்னா கூட இந்த விசேஷம் கிடைக்காது நம்மளுக்கு. சீதையா அவதரிச்சவள் ரங்கநாயகி தாயார் தான் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா சீதாவதாரம் முதலியவைகள் இவள் ரங்கநாயகி தாயாராக எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட பயிற்சியில ரங்கநாயகி தாயார் எப்படி இருக்கா பாருங்க. அந்த திட்டத்தில் வேண்டியதே நம்மளுக்கு வந்து போச்சா, நம்மளுக்கு அந்த தாயாருடைய குணங்கள் மொத்தம் அப்பியராடா மாதிரி நம்மளால சிரிக்க முடியாது பாருங்க. அங்க போனாலே உடனே ரெண்டு நிமிஷத்துல தள்ளி விடுறேன். நம்மளுக்கு அவ்வளவையும் மனசுல வச்சுட்டு தாயாரை ஜெயிக்க முடியாத போயிடுமோ, ஆனா அதை நம்ம இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா என்ன சௌகரியமா இருக்கும். தாயாரையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் தாயாரானா நம்மளாம் தாயாரை சேமிக்கிறதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும் பாருங்க. தெரியக்கூடியது ஆனா தாயாருடைய அதிரத்துல ஒரு உதார பாவம் தெரியறதுன்றத பெரியவா சொன்னாதான் நம்மளுக்கு புரியுது. அதுக்கப்புறமா அது புரிஞ்ச விஷயம் என்னன்னா, இல்ல அப்பவும் புரியலன்னு அர்ச்சாரத்தில் ஈடுபட தெரியலேன்னு அர்த்தம். அதாவது ஐஸ்வர்யம் என்ன, அக்ஷரகதி என்ன, பரமபதம் என்ன, இவைகள் எல்லாவற்றையுமே யாரோ ஒருத்தன் அஞ்சலியில் வரான், கைய கூப்பிடறான், அவனுக்கு விஜயதிய அவனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எதெல்லாம் ஐஸ்வர்யத்தையும் அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தையும் பரமபதத்தையும் அவனுக்கு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறாய். இந்த லோகத்தில் வசிக்கும் காலத்தில் ஐஸ்வர்யம் தேவை. அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சராதிபம், அர்ச்சராதிகள், அர்ச்சராதி மார்க்கம், அக்ஷரகதி, அதாவது பரமபதம், இவைகளை எல்லாம் நல்கி யாருக்கு எதுவும் கஸ்மை சென்று எவனோ ஒருத்தனுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி இவன்தான் அவன்தான்லாம் கொடுக்கறது. அஞ்சலி பதம் பார்த்தே கஸ்மை சென்று கை கோப்புகின்ற எவனோ ஒருவனுக்கு, ஏன்னா என்னைக்குமே கை நீட்டுறவனுக்கு உடனே கொடுக்கணும் இல்லையா? கை நீட்டாத அவங்க தூரத்தில் உட்காந்துருக்க வாழை கூட்டு முதல்ல கொடுத்துட்டு கூடாது, கை நீட்டுறவனுக்கு முதல்ல கொடுக்கும். அந்த வாழ்க்கையா கஸ்மை அஞ்சலி பதம் பார்த்து கையை கூப்பிட நினைக்கிற ஒருத்தனுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாய். என்னென்ன கொடுக்கிறாய்? அக்ஷரத்தை கொடுக்கிறாய், அக்ஷரத்தை பரமபதத்தை காட்டி தரணும் மார்க்கத்தை கொடுக்கிறாய், பரமபதத்தையும் கொடுக்கிறாய். இப்படி கொடுத்து விட்டு என்ன நினைக்கிற வந்து கை கூப்பிட்டே அந்த குழந்தை அதுக்கு தேவையான என்று லட்சத்தை பெரியவா கூட என்ன பண்ணுவா, பெரிய பெரிய சுவாமிகளுடைய தேவிகள்லாம் ஐயோப்பாவும் அந்த குழந்தை வந்து அதுக்கு நான் ஏதோ ஆற்றுல பண்ணிட்டேன், திரட்டி பாலதான் கொடுத்தேன், அது என்ன நினைச்சிருந்ததோ தெரியல அப்படின்னு பாவம். அவன் பாவம் கையில என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் குழந்தைக்குன்னு கொடுத்தாலே அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம், என்ன எனக்கு பெருமாள் செஞ்ச பிரசாதம் நம்மளுக்கு, அப்புறம் சுவாமியார் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதேன்னு சந்தோஷப்பட்டு நம்ம அந்த திரட்டி பாலை வாங்கி சாப்பிடுவோம். அது திரட்டி பாலா இருக்கலாம், அவன் கொடுக்குற ஏதோ ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு இருந்துச்சே, அவன் என்ன நினைப்பான், ஐயோ பாவம் பஸ்தியில வந்ததோ என்னமோ, நான் வெறும் திரட்டி பாலை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், அதை கேட்டுக்கலாம் ஒரு மோசம் மாதிரி சாப்பிடுறான்னு கேட்டுக்கலாமோ தோணவே இல்லை எனக்கு அப்படின்னு அவன் பாவம் நினைப்பாளே. அந்த மாதிரி தாயா என்ன பண்றா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமபதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயோ இந்த குழந்தைக்கு நான் கேட்கவே உனக்கு என்ன வேணும்னு கேட்கலையே அப்படின்னு நமக்கு நானா என்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டேன், ஆனா அத போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்காத போயிட்டேன் வந்து லட்சத்தை என்று லட்சிச்சாய் உதார பாவம். இது என்ன உதார பாவம் பாரு, வித்தியாசமான உதாரணம். ஆமா கேட்கறது அல்பமா இருக்கும் கொஞ்சிட்டு அதற்காக பெரியான பெருசான புரோகார்த்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டு லட்சிக்கிறாய் வெட்கப்படுகிறாய் கதை கோயமுதார பாவம். இந்த அவதாரியத்தான் என்னன்னு சொல்றாரு, கொடுத்துட்டாச்சா சந்தோஷப்படும் தெரியுமோ அவன் கேட்டாலும் கொடுத்துட்டேன், அவனுக்கு வேண்டாதவனுக்கு கேட்காதது கூட நல்லதெல்லாம் கொடுத்துருக்கேன் நான், கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பேஸ்புக்ல போட்டு எல்லாம் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம தாய லட்சிக்கிறத லட்சிக்கிறாளே, இது என்ன உதாரியம்னு விஸ்மயப்பட ஆச்சரியப்படுற. பட் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இச்சாதிகாரசகனா ஆகாந்தி தேவியோரபி சுப்தானி பத்னாமி மூர்க்கசரிதா தவ துர்பரோஸ்மி என்று இந்த பாசுரத்தில் தான் ரொம்ப தாயாரை சிரமப்படுத்துற மாதிரி சாதிக்கிறேன், நான் தான் உன்னை ரொம்ப சிரமப்படுத்துறேன், உனக்கு ரொம்ப பாரமா போயிட்டேன் பட்டு தன்னுடைய நிவேதனத்தை சாதிக்கிறேன். ஞான கிரியா பஜன சம்பத கிஞ்சனோகம். ஹே தேவி, ஹே தாயாரே, ஆகாம் தேவின்னு இருக்கு மூணாவது பதில்ல, அதை எடுத்துக்கணும் முதல்ல. தேவி இச்சாதிகார சகனாம்சய அனபிஜகம், உன்னுடைய உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய அதிகாரம் என்ன, அதாவது அதாவது நாம என்ன அடைய விரும்பணும், அதை எப்படி நாம அதுக்கான காரியங்களை பண்ணணும், அத உபாயங்கள் செய்யறதுக்கான சக்தி நமக்கு எப்படி வரணும், அப்புறம் நம்ம பண்ண தப்புகளுக்கு நம்ம எப்படி பஷ்டாத்தாபம் படணும், இதெல்லாம் தெரியாம இருக்கேன் அடியன். உன்னுடைய ஞான கிரியா சகனங்களும் தெரியாது, அடியனுடைய ஞான கிரியா சகனங்களும் தெரியலை, அது தாற்பயம். நீ அபாரமான ஞானத்துடன், அபாரமான அதிகாரத்துடன், அபாரமான சக்தியுடன் விளங்குகிறாய். அது மட்டும் இல்லாம, ஐயோ இந்த குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்னு உனக்கு வேற பச்சாத்தாபம் இருக்கு, ஆனா உனக்கு இருக்கிற இந்த குணங்களும் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இருக்க வேண்டிய தகுதிகளும் புரியல, எனக்கு இருக்க வேண்டிய ஞானம் என்ன, எனக்கு இருக்க வேண்டிய அதிகாரம் என்ன, எனக்கு அதாவது கர்த்தவியமான கர்மாவது அதிகாரம் இருக்கு, அதை பண்ணாத நான் வேணும் கிருபா வேணும் கிருபா வேணும் சொன்னா புரியாது, எனக்கு எல்லாம் புரிஞ்சு பாலா நீ பண்ண வேண்டியத பண்ணு கிருபை தானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் லோகத்துல. அதெல்லாம் அனுமதி இல்லாம நான் பண்ண பாபங்களுக்கு ஒரு அனுசயமாவது இருக்கும், அனுசயமாக பச்சாத்தாபம், அந்த பச்சாத்தாபமும் இல்லை. அப்படி இருக்கிறவனான அடியன் இருக்கிறேன், அனுபவிக்கிறார ஞான கிரியா இதெல்லாம் எப்படிதான் இருக்கணும்னா, ஞானம்னால் ஜீவன் ஜீவாத்மா பரமாத்மா இவனுடைய சம்பந்தம் இதுதான் தெரிஞ்சிடணும். கிரியினா நித்திய கர்மானுஷ்டானங்கள் என்ன, காமிய கர்மங்கள் என்ன, நைமித்திக கர்மாக்கள் என்ன, அதுதான் தெரிஞ்சிடணும். பரிணம்னா பக்தியை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சந்தாச்சு இதெல்லாம் இருக்கணும் ஒரு மனுஷ இடத்துல, ஆகின் சின்னம் முதலான சம்பத்துகள் எல்லாம் இருக்கணும். அவைகளும் எதுவும் இல்லை, எதுவும் இல்லாத அகிஞ்சனாகும் கையில உபாயமாகவும் ஒன்றும் இல்லை, உபயோக விஷயகமான ஞானமும் இல்லை, அப்புறம் பிராப்தியமான வஸ்துல அவற்று ஆசை ஏற்படணும்னா அதுக்கான சாஸ்திர ஞானம் வேணும், அதுவும் இல்லை. இப்படி தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதான் அகிம்சனாகவும் உபாய அனுஷ்டானமும் செய்ய முடியாத அளவிலும் தான் இருப்பதை நொந்து கொண்டு இவையோரமே துஷ்டஹானி ஆகாமி பத்தனாமி, இதோட நிறுத்தினா பரவாயில்லையே, பிளஸ்லதான் வரல என்ன, மைனஸ்ல போகாத இருக்கலாமே, பிளஸ் வந்தா நீ ஈஸியா காப்பாத்திடுவேன், பிளஸ்க்கு வர முடியாத அளவுக்கு இருக்கும், மைனஸ்ல போகாத இருப்போமான்னு பார்த்தா அந்த மைனஸ்லயும் போயிட்டு அதை சாதிக்கிற பத்தனாமி ஆகாமி துஷ்டஹானி, உங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு தப்பு, ரெண்டு பேரும் குழந்தைகளுடைய சிக்கன தாயார் பெருமாள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் கொடுத்த பொறுத்து ஐயப்பாவை என் குழந்தை பண்ணிட்டு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிற தாயாருடைய விஷயத்துல நம்ம பண்ற ஆகாட்சி பாபங்கள் இருக்கே அது துஷ்டஹானி, யாருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே பொறுத்து பண்ணீங்களா, நீங்களே குழந்தைகளுடைய சிக்கனம் அப்படிப்பட்ட உங்களாலேயே கொடுக்க முடியாத அளவுக்கு பாபங்களை அனுஷ்டிக்கிறேன் மூக்க சரிதான். அதனால் பதிக்கிட்டவனாக அணியில் இருக்கிறேன், என்னுடைய சரித்திரத்தையே நான் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய கருத்து என்னதே நான் புரிஞ்சுக்கிறேன், துர்பரஹாஸ்தி ஒரு நாள் இன்று பொறுக்க முடியாதவனாக இருக்கிறேன், ஐயோ குழந்தை காப்பாற்றலாம் காப்பாற்றலான்னு எத்தனை சொல்றது, ஆனா நான் பண்ற பாப்பத்தை நிறுத்தின என்ன பரவாயில்ல, நிறுத்தாம கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கா, துர்பரஹாஸ்தி நான் உன்னை தரிக்க முடியாதவனாக வந்து உனக்கு தொந்தரவாக அணியில் இருக்கிறேன் என்று சாதிப்பதன் மூலம் தாயாருடைய மனசை ஜெயிக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன், ஞான கிரியா பஜன சம்பதவி அகிஞ்சனோகம் இச்சா அதிகார சகனா அனுசயான விஜயம் ஆகாம்சி தேவி யுவையோர பெருசாமி பத்ராமி மோக்க சரிதாதா துர்பனோஸ்மி. அது அங்கே சொல்லணும். அடியான் தான் நீங்களுடைய ஆச்சாரியர்கள் போதும் அடியேன் விடம்பயாமி வேஷம் போடுகிறேன் என்ற அர்த்தம். அவரை அனுகரணம் பண்ணுகிறேன், அவரை ஃபாலோ பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்றேன். அதாவது எனக்கு வேற கட்சி கிடையாது வஸ்துதா, அது என்னுடைய பேர்பட்ட வேத வசனங்களும் புராண வசனங்களும் இத்தியாச வசனங்களும் உண்மை எவ்வளவோ ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. அப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணுன்ற அவசியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் பெரியவாளை போல நானும் பாசாங்க பண்ற மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கேன். அதனால தவ பாதுகாத்த உன்னுடைய சரணால் நின்றவருக்கே அதை நாமே அது எனக்கு கிடைக்கணும். தான் எனக்கு வேற ஒண்ணுமே என்கிட்ட தகுதி இல்லை. துணைவ சரணம் விதி தக்கு தாசி, நீ ஒண்டிதான் அதற்கு வழியாக விதி தக்கு தோசி. தள்ள எழுதி வச்சிருக்கிறதே அப்படிதான். சரி, இந்த குழந்தைய நீயே கவனிச்சுக்கோமா, அதுங்கிட்ட ஒன்னும் சக்தி இல்லை, அதுவா உன்னை வந்து அடையாது, நீதான் எதனா பண்ணணும் அப்படின்னுட்டு விதி தக்கு தோசி. பிரம்மாவே என்ன திருவடியில தான் சமர்ப்பிச்சிருக்கா, ஸ்ரீரங்கத்துல பறக்க வச்சு ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திவ்யமான அந்த பால பருக வச்சு அதன் மூலமாக சைதன்ய ஸ்தன்யராயி என்ற பெயரை தாயாரும் அடைந்து அப்படி என்ன குழந்தையாக பாவிச்சு என்னை வளர்த்து இன்னைக்கு இந்த ஸ்தித்தியில் ஆளாக்கியிருக்கே. அதனால விதித்தக்கு தாசி, பிரம்மாவே எனக்கு என்ன உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டாருமா. பிரம்மா தள்ள எழுதின எழுத்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். விதித்தக்கு தாசி விதிதா பிரம்மா, விதி பிரம்மாவினால் இவ்வாறு விதித்தக்கு தாசி, பிரம்மாவினால் இப்படி செய்யப்பட்டிருக்கிறாய், என்னை ரக்ஷணம் பண்ணுவதே உனக்கு முக்கியமாக குறிக்கோளாக என் தலையில பிரம்மா எழுதி வச்சிருக்காருன்னு தாத்பரியம். எவ்வா நர்மே புஜபலம், ஏதா எனக்கு புஜபலம் கிடையாது. அன்னைக்கே குழந்தை நான் வந்து சக்தி இல்லைன்றதால தான் நீ எனக்கு பாலை கொடுத்து காப்பாத்தினாய். என கூறத்தாழ்வானுக்கு அத்தியதிகமான திருநட்சத்திரம், அவள் தேவிகளுக்கும் அதிகமான திருநட்சத்திரத்துல பிறந்த குழந்தையான அப்படின்னாலே இதுக்கு நம்மதான் சன்னியபானம் பண்ணி வைக்கணும்னு புரிஞ்சுட்டு தாயாராக நீயே எனக்கு எல்லா காரியமும் பண்ணிருக்கேமா, பிரம்மாவே அப்படிதான் என் தலை எழுதியிருக்கா அப்படின்ற அர்த்தம் துவனிக்க சாதிக்கிறார். எத்வானமே புஜபலம் தவ பாதபத்ம லாபே, அது சாதாரணமாவே லோகத்துல ஜீவிக்கிறதுக்கே பலம் இல்லாம இருந்தேன். நமே புஜபலம், இந்த லோகத்துல நடப்பனா தவழ்வனானே தெரியாத புஜபலம் இல்லாத என்னை தவழ வைத்து சைத்தன்யமாகிற ஞானமாகிற பாலையும் கொடுத்து என்னை இந்த லோகத்தில் ஒரு ஞானவானாகவும் ஆக்கி இன்னைக்கு துணையவ சரணம் விதித்த நீதான் எல்லாமே எனக்கு, எனக்குன்னு தனியா பலம் ஞானமோ எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த ஆக்கின் சின்னத்தை வெளிப்படுத்திட்டு உன்னுடைய சரணாரவிந்தமே கதி என்று அனன்ய கதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்ற கிரமத்துல பஞ்சாங்கங்களும் வர அந்த பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். என்பதாக இப்படியா நம்ம கடைசி ஸ்லோகத்துக்கு வரோம். இப்பொழுது ஸ்ரீரங்கே சரதம் சுகம் சுசுகம் அதாவது 100 வருஷம் அவர் ஆசைப்பட்டார். எல்லாரும் வேதம் சொல்ற வயசுன்றது எல்லாருக்கும் 100 தானே, வேத நூல் பிராயம் 100. அதனால வேதவிகிதமான அந்த 100 வருஷம் நான் வாழ வேண்டும் இந்த லோகத்தில். எப்படின்னா சுகர்ந்த என்னுடைய மித்ரால்தான் இருக்காரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு, அவரோட யாருன்னா இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாக்கா இவருடைய சமகாலத்து ஆச்சாரியர்கள், சமகாலத்துல எழுதிருந்த ஆச்சாரியர்கள், நஞ்சையர் முதலானவர்கள், நஞ்சையர் முதலான சிஷ்யர்கள் கூட இவருக்கு சுகர் வர்க்கத்திலேயே சேர்த்தி ஆந்திர பூர்ணர் அப்படி நிறைய சிஷ்யால் அந்த சமயத்துல 1000கணக்கான சிஷ்யால் பாஷிகாருடைய சிஷ்யால் எல்லாரும் இவருக்கும் வயசு கிரமத்துல இருக்கிறவர்களோட பெரியவாளா இருந்தாலும் இவரை விட இவருக்கு சமானமான வயசுல இருக்கிறவாள் கீழே இருக்கிறவாள் எல்லாரையும் சுகத் வர்க்கமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவருக்கு. அதனால சுகத் வர்க்கேன நிஷ்கண்டகம் ஒருவிதமான கஷ்டமும் இல்லாமல் ஆத்தியாத்மிக ஆதிதெய்வீக ஆதிபௌத்திக ஆதி தாபத்திரயங்களால் பீடிக்கப்படாமல் நிர்துக்கம் ஒருவிதமான துக்கமும் இல்லாமல் சுசுகம் சுகத்துடன் கூடிய நல்ல சௌக்கியத்தோட தாசிரசிகாம் பராமசமர்த்தின் புத்வா தாசிரசிகாம் சமர்த்தின் என்னுடைய தாசபூத்தாரா இருக்கிறவாள் கூட அதாவது அதாவது அடியனுடையதாக இல்ல பெருமாளுடைய பகவத் தாசாரா இருக்கிறவா எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு என்கிட்ட சமர்த்தி இருக்கணும். என்கிட்ட இருக்க வேண்டிய ஐஸ்வர்யம்னா பக்தாளுக்கே உபயோகப்படுத்தணும்னு தாத்பரியம் பாருங்க எவ்வளவு நல்ல எண்ணம் சமர்த்தி. அதாவது இந்த சமர்த்தின்றது வேணும். அந்த சமர்த்தி எதுக்காக இருக்கணும்னா தாசரசிகமான சமர்த்தியா இருக்கணும். பெருமாளுடைய தாச பூத்தாளா இருக்காளே பரம மாதவ தோத்தவர்கள் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அளவிற்கு அதிகாரத்தில் இருக்கிற செல்வம் இருக்கணும் பிரார்த்திக்கிறார் பாருங்க. இது எந்த ஃபீலிங்கோட நம்ம இருக்கோமே அது தப்பு. அது தாச பூத்தாளானவர்கள் வந்து நம்ம பார்க்க என்ன வேணாலும் பண்ணலாம் பிரச்சனை இருக்கணும். நிறைய பேர் இருக்கா பிராக்டிக்கலா இருக்கா போல இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவாளே அடியன் பார்த்துதான் இருக்கேன். தாசிய ரசிகாம் சமர்த்தி புத்தா சமர்த்தி பராம சமர்த்தி அத்தியதிகமான அடியனுக்கு சமர்த்தி இருக்கணும். அப்படிப்பட்ட சமர்த்தியானது தாசிய ரசிதமா இருக்கணும். பகவத் காந்தபூத்தாரு வந்து ஆற்றல் வந்து எப்பவும் அதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி ஆற்றல் 10 சேர் போட்டிருக்கும். ஒரு சேர்ல யாரும் உட்காந்து சேர மாட்டான். எதுக்கு 10 சேர் பிரயோஜனமே இல்லை. யாரெல்லாம் கூட்டு உட்கார வச்சாலே உட்காரம் கஷ்டம். அந்த மாதிரி ஆற்றலாம் உண்டு. வாசல நாயகனை கட்டிக்கொண்டா யாரும் வரமாட்டேன். அதனால அந்த மாதிரிதான் இல்லாம காசிரசிக்காம பராமசமர்த்தின் அதை அனுபவிச்சு ரஜஸ்தியாம அவங்க ரெண்டு பேருடைய திருவடியில தொடரான ஒட்டிக்கொள்வேனாக நீயேதான் அம்பாவாகவும் நீயே அம்மாவாகவும் நீயே அப்பாவாகவும் எல்லா கர்மமாகவும் தொடங்கிய பவனா நீயே எனக்கு இருந்துவை ஸ்ரீ குரு அகஸ்மாத் கிருபா என் விஷயத்தில் ஒரு காரணமில்லாத தயையை கைக்கொள். காரணமில்லாத ஒரு தயையினால்தான் எவ்வளவு நீ பற்றி வைக்கிறானுக்கு காரணத்தால ஒரு தயை வந்ததுதான் என்னுடைய நல்ல பிளஸ் பாயிண்ட்ஸ்னால வரவேண்டிய ஒரு தயை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால அகஸ்மாத் கிருபா ஸ்ரீ குரு ஏதோ காரணமில்லாத கிருபையை நீ ஏற்றுக்கொள்வதற்காக அந்த கிருப்பையான எனக்கு ஏதாவது பண்ண வேண்டும்னா நல்ல காரியம் பண்றது நல்ல காரியம் பண்றமே தெரிஞ்சு ஒரு நல்ல காரியமும் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம நம்மளுடைய ஆகி சின்னத்தை காமிக்கணுமே. ஆகி சின்னத்தை காமிக்கிச்சு ஏதோ எங்கிட்ட இருக்கிற இந்த குவாலிட்டி வச்சு காப்பாற்றி ஒரு காலேஜ் இல்ல நீங்க அகஸ்மாத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். பெரியவர்களத்துல எப்படி பேசணும்னு சொல்லணுமே சொல்லிக் கொடுக்குறாரு கூடவே. ஆகி ஸ்லோகம் அழகான கடைசி ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீரங்கத்துல நான் 100 வருஷம் இருக்கணும் சுகத்வர்க்கத்தோட இருக்கணும் மித்ராலோட இருக்கணும் ஒரு விதமான சாதீரிகமான கஷ்டங்களும் மானசிகமான துக்கங்களும் இல்லாமல் சுகத்தோட நிறைய சமிருதி அத்தியுதமான சமிருதி இருக்கணும். அது தாஸ்யாளுக்கு ரசிகமா இருக்கணும். பாத சரோது காமத்துல ரஜசேப்பெல்லாம் அந்த சுகத்தை அனுபவித்து விட்டு உன்னுடைய சரணாரவிந்தத்தில் ஒரு சின்ன துகளாக நான் இருக்க கடவேன். நீயே எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் எல்லாவித தர்மமாகவும் சித்த தர்மமாகவும் சாத்திய தர்மமாகவும் துணையே பவனா நீயே எங்களுக்கு ஆகிவிடு ஸ்ரீ குரு அகஸ்மாத் கிருபாம் அகஸ்மாத் கிருபாம் ஸ்ரீ குரு. இதெல்லாம் என்ன நடக்கணும்னா நீ வந்து காரணமில்லாத ஒரு கிருபையை காரணத்தோட கிருபை வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏதோ அன்னைக்கு நல்ல காரியம் பண்ணா ஆச்சாரியர் ஆகும் அதுக்காக எனக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கவே இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னா கூட அதெல்லாம் லோகம் இருந்தாலும் அதில் ஆசிரியர் விஷயத்துல ஆச்சாரிய ஆசிரியர் விஷயத்துல லோகம் ஏற்படலாம். ஏதோ ஒரு சின்ன அகங்காரத்தோட ஆச்சாரியத்தை போய் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்து சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுட்டும் இன்னைக்கு அகஸ்மாத் கிருப்பான ஸ்ரீ குரு ஏதோ ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு கிருப்பைக்குதான் அரியன் ஆப்ஜெக்ட் ஆக முடியும் என்று காரணத்தோட கிருப்பைக்கு அரியன் ஆப்ஜெக்ட் ஆகிறதுக்கு சாமர்த்தியம் அறியிருக்கே இல்லை. அரிய அந்த மாதிரி ஒரு நல்ல காரியமும் பண்ணல அப்படின்னு அகஸ்மாத் கிருப்பாமே ஸ்ரீ ஸ்ரீ குரு நீ உன்னுடைய ஏதோ காரணம் இல்லாமல் ஒரு கிருபை வருமே உனக்கு அந்த கிருபையினால்தான் இந்த காரியங்களை எனக்கு நீ செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஸ்ரீரங்கேஸ்வரதம் சக. இதெல்லாம் வாழணும் ஸ்ரீரங்கத்தை வாழணும் ஒரு வருஷம் வாழணும் துக்கம் இல்லாம வாழணும் சுகத்தோட வாழணும் சமர்த்தியாகி பத்தாவது அனுபவிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் எப்படி நடக்கணும் நீ அகஸ்மாத் கிருபாம் செய்யணும். ஏதோ காரணம் இல்லாத కవితాత్విక సినిమాయ కళ్యాణ గురుశాలినే శ్రీమతి వెంకటేశాయ వేదాంత గురవే నమః.